என்ன பார்த்தா ஒரு மாதிரி ஆகும். ஒரு வார்த்தை சொல்ல ஏங்க தோணும். அடிக்காலங்கள் கடக்கணும், மெதுவாக உன் கூட நடக்கணும். காலங்கள் தெரியவில்லை, உன்னை கண்ட பெண் காலப்ப தெரியல. எனக்குள்ளதான் என்னமோ தோணுது உள்ள, மெதுக்கேறு நான் வானத்தில் மெல்ல மெல்ல. அடிக்காலங்கள் கடக்கணும், மெதுவாக உன் கூட நடக்கணும். காலங்கள் தெரியவில்லை, உன்னை கண்ட பெண் கலப்பு தெரியல. எனக்குள்ளதான் என்னமோ தோணுது உள்ள, மெதுக்கேறு நான் வானத்தில் மெல்ல மெல்ல. ஒரு மாதிரி ஆகும், இது காதுதானா கேட்க தோணும். அடி ஒன்ன பார்த்தா ஒரு மாதிரி ஆகும், ஒரு வார்த்தை சொல்ல எங்க தோணும்.